ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದ್ರಸಂಭಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸಭಾಗಿ, ಇಂದ್ರಿಯ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಸತಿಯ ಸ್ತೋತ್ರತ್ತಿನ நான்காவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். இதற்கு முன் ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அடியேனிடத்தில் இருக்கக்கூடிய சர்வ அபராதங்களையும் விடுத்து அடியேனை அனுகிரகிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் என்றவாறு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய பிரதானமான வாத்சல்ய குணத்தை பிரதானமாக இட்டு அவ்விதத்தில் அடியேனை அனுகிரகிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் என்றவாறு ஒன் ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தார். இந்த ஸ்லோகத்தில் தான் ஸ்துதிப்பதற்கு பிரதானமாக தேவைப்படுகின்ற சொல்லையும் பொருளையும் அதற்கேற்ற அறிவையும் தனக்கு தந்தருளுமாறு பிரார்த்திக்கிறேன் என்றவாறு இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சமான அர்த்தம். கிம் வியாஹராமி பரத ஸ்துதகேகதம் வா கத்யோதவத் பிரலகு சங்குசித பிரகாஷ தன்மே சமர்ப்பய மதிஞ்ச சரஸ்வதீஞ்ச துவாமஞ்சசா ஸ்துதிபதைர் யதஹம் வினோமி என்கிறவாறு ஸ்லோகம். இதன் அன்வய கிரமம், ஹே வரத, கத்யோதவத் பிரலகு சங்குசித பிரகாஷ ஸ்துதகே கிம் வியாஹராமி கதம் வா தத் துவாமஹம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா யத் தினோமி அத மதிம் சரஸ்வதீஞ்ச மே சமர்ப்பய என்கிறவாறு அன்வயக்கிரம் என்றால், இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் முதலிலேயே ஹே வரத, வரத என்றும் திருநாமத்தை பிரயோகம் செய்திருக்கிறார். எதுக்காகனாக்கா, தனக்கு வேண்டுவதை தருபவரான, வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை தந்தருளுபவரான எம்பெருமானான தேவாதிராஜன் அடியேனுக்கும் வேண்டியதை தருவார் என்கிற நம்பிக்கையில் எம்பெருமானை ஹே வரத, கத்யோதவத் பிரலகு சங்குசிதா பிரகாஷா ஸ்துதகே. என்னக்கா, அளவற்ற பெருமைகளை உடையவரான எம்பெருமானான தேவாதிராஜனை புகழுவதற்கோ ஸ்துதிப்பதற்கோ அதற்கேற்ற அறிவு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனா அடியேன் இருக்கக்கூடிய அறிவானது எந்த மாதிரி இருக்குன்னாக்கா, கத்யோதவது, கத்யோதம்னாக்கா மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சியின் இடத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது ரொம்பவும் சின்னது, பிரலகு, மிக குறைந்த அளவிலேயே இருக்கக்கூடியது. அந்த விதத்தில் உன்னை ஸ்துதி பண்ற அளவுக்கு அறிவு அடியேனிடத்தில் இல்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவோ மின்மினி பூச்சி போல ரொம்பவும் சிறிய அளவுல இருக்கு. சங்குச்சிதா, சுருங்கிய நிலையில் என்னுடைய அறிவானது மிகவும் குறவா இருக்கு. இந்த குறவான அறிவை வச்சுண்டு, சிறியதான அறிவை வச்சுண்டு கிம் வியாகராமி, உன்னை ஸ்துதி பண்றதுன்றது எப்படி முடியும்? எதை சொல்லி நான் உன்னை ஸ்துதி பண்ணுவேன்? கதம்வா தத்து துவாமகம் ஸ்துதி பதைஹி. சில என்னன்னாக்கா, நாம நினைக்கிறது சொற்கள் வடிவுல வர்றதுன்றது ரொம்பவும் கஷ்டம். அதுல அறிவும் குறவா இருந்து நினைத்ததை, நினைத்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருதல் என்பது முடியாத காரியம். அதனால உன்னை ஸ்துதி பண்ணும் பொழுது தகுந்த சொற்கள், கரெக்டான எண்ணங்கள், அதற்கு தகுந்த சொற்களும் வருவது என்பது மிகவும் கடினம். என்னுடைய சிறிய ஞானத்தை அடியேன் சிறிய ஞானத்தன் என்கிறவாறு சுவாமி தேசிகன் இங்கு சாதிக்கிறார். கதம் வா தத்து துவாமகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா. நிறைய விஷயங்கள் தெரிந்த போதிலும் சொற்கள், தகுந்த சொற்களை உபயோகப்படுத்தி ஸ்துதி செய்வது என்பது கடினம். ஆகையால் எது தினோமி தத் துவாம் அகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா. அஞ்சசான்னாக்கா ரொம்பவும் நன்றாகன்னு அர்த்தம். என்னன்னாக்கா, ஸ்துதி செய்யறதுன்னாக்கா ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பதங்களை பிரயோகம் பண்ணி நானும் ஸ்துதி பண்றேன்னு இல்லாம, ஸ்துதியினால எம்பெருமானான தேவாதிராஜன் பிரீத்தி அடையும். எது தினோம் அடியேன் செய்யக்கூடிய ஸ்துதியை கொண்டு நீங்கள் சுவாமியான நீர் பிரீத்தி அடைய செய்ய வேண்டும், மகிழச் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு சொற்களை உபயோகப்படுத்தி ஸ்துதி செய்வது என்பது அடியேனுக்கு இருக்கக்கூடிய சிறிய ஞானத்தை வைத்து முடியாத காரியமாக இருக்கும். ஆகையால் அத்தகா மதிம் சரஸ்வதீஞ்ச மே சமர்ப்பய, அதற்கேற்ற அறிவு அதற்கேற்ற சொற்கள் சரஸ்வதீஞ்ச மே சமர்ப்பய எனக்கு தந்தருள வேண்டுமாறு எம்பெருமானான தேவாதிராஜனிடத்தில் சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வரம் வரம் ததாதீதி வரதா என்கிறவாறு வரத அப்படிங்கிற திருநாமத்தை பிரதானமாக இட்டு சொல்வதற்கான காரணம், தனக்கு வேண்டிய ஸ்துதீன்ற காரியத்தை பண்றதுக்கு உண்டான கரண கலையபுரங்களை சம்பாதிச்சுண்டு அதன் பிறகு எம்பெருமானான தேவாதிராஜனை சுவாமி தேசிகன் ஸ்துதி செய்கிறார். அதற்கேற்ற கரண கலையபுரங்கள் எங்கிருந்து பெற முடியும்? அனைத்தும் எம்பெருமானிடத்திலிருந்து அல்லவா பெற முடியும். அதனால நாம் கேட்கக்கூடியதை கேட்ட மாத்திரத்திலேயே பெறக்கூடியவர். அதற்குண்டான அர்த்தத்தோடு கூடின திருநாமம்தான் வரதா, வரம் ததாதீதி வரதா. இந்த வரம்ன்ற சப்தத்துக்கு மற்றொரு அர்த்தம் உண்டு. வரம் என்றால் நல்லது என்ற ஒரு வரம், நல்ல வரன், கல்யாணத்துக்கு கூட நல்ல வரன் கிடைக்கிறதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய வரம்ன்ற சப்தம் சிறந்ததுன்ற அர்த்தத்துல கூட வரும். மேலும் இந்த வரதகான்ற சப்தம் கேட்போருக்கு கேட்டதையெல்லாம் கொடுப்பவர், வரம் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை தருபவர் என்கின்ற அர்த்தத்தில் மாத்திரம் இதற்கு சொல்ல முடியாது. மேலும் கேட்பவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து அவர்களுக்கு அவ்வரத்தினை தரக்கூடியவர் என்பதாக இந்த வரதன்ற சப்தத்துக்கு உண்டான ஒரு உத்கிருஷ்டமான அர்த்தம். ஆகையாலே தனக்கு வேண்டிய இந்த ஸ்துதி செய்வதற்கு உண்டான சொல், பொருள், எண்ணம் ஆகிய அனைத்தும் எம்பெருமானான தேவாதிராஜன் நீயே எனக்கு தந்தருள வேண்டும் என்கின்றவாறு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.